To tell you the truth, ஒரு சிலர் நண்பர்களே, அறியாத பலர் விரோதிகளே, என் உழைப்பில் முளைத்த செடியின் கனியை பறிக்க ஆசை கொண்ட வஞ்சக நஞ்சர்களே, இப்பாடல் உமக்கு சமர்ப்பணம். நெஞ்சங்கில பொங்கு கவிதமாகுடங்கள் தலைக்கணங்கள் எட்டி வந்து பார நாதித்தன் புகுந்தது களம் படைகளை பரப்பிய பரம சிவங்கள் படம் கொண்ட பாம்புதான் பாவிகளது பார்வைக்கு நடுவில் தமிழர்களில் வந்த பார்த்தனி நம்புதான் வண்டி பரங்கொட்டைகள் எனக்கு எதிரிகள் பறந்து கிடக்கு இரு பின்ன தலைய குயத்து திமிரு தாண்டா கண்டிச்சு நொறுக்கு ரத்தின வம்சத்தின் ஜிதந்த சித்திரம் ஆதித்தன் ஒட்டிய பெட்டகம் கந்தனின் கருணை கலந்து கிடக்கு ஆசிகள் எனக்குள்ளாயிரம் கட்டத்தக்கத்து மீது தக்க தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து தக்கத்து த